கடவுளே கடவுளே, மீண்டும் நான் பிறந்து விட்டேன் உன்னாலே. கனவிலே கனவிலே, வண்டிடு தொடங்கி விட்டேன் தன்னாலே. அர்ச்சனை பூக்கள் எல்லாம் முன்முகமே தூவ, பூத்திடும் நாள் முதலாய் காத்து கொண்டே இருக்கும். அலைய மழை யோசை வந்து செவி முழையா, யார் வந்து அடித்தாலும் ஜோராய் தலையாட்டும். நான் நின்று காண்பதெல்லாம் பொய்யில்லை மெய்தானம்மா, ரட்சனை தருவதற்கு உயிரை தந்தாயமா. கடவுளே கடவுளே, மீண்டும் நான் பிறந்து விட்டேன் உன்னாலே. கனவிலே கனவிலே, வாழ்ந்திடு தொடங்கி விட்டேன் தன்னாலே. கண்ணை பார்த்ததும் வேகமாய் மின்னல் அடித்தத நெஞ்சிலே, தொழில் சிறகுகளின்றியே தேகம் பருக்குது விண்ணிலே. இந்த புது உயிரே நீ தந்தத, என் புலனைந்தும் நன்றி சொல்லத. கடவுளே கடவுளே, மீண்டும் நான் பிறந்து விட்டேன் உன்னாலே. கனவிலே கனவிலே, வாழ்ந்திடு தொடங்கி விட்டேன் தன்னாலே. மலை உயரத்திலே நதி தோன்றுமே, அது சேருமிடம் கடலாகுமே. இது உயிரும் உயிரும் பேசும் மொழி, இதை விடவும் சிறந்தது எந்த மொழி. என் உயிரை உன் பாதத்தில் காணிக்கையாக்குகிறேன். கடவுளே கடவுளே, மீண்டும் நான் பிறந்து விட்டேன் உன்னாலே. கனவிலே கனவிலே, வாழ்ந்திடு தொடங்கி விட்டேன் தன்னாலே. அர்ச்சனை பூக்கள் எல்லாம் முன்முகமே தூவ, பூத்திடும் நாள் முதலாய் காத்து கொண்டே இருக்கும். அலைய மழை யோசை வந்து செவி முழையா, யார் வந்து அடித்தாலும் ஜோராய் தலையாட்டும். நான் நின்று